ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജീതികൃതയാരംഗിനിന്യസ്തഭാരം സത്യം പ്രാപ്താകമാന്തവ്യതയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമദ്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുണികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഗം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി ശ്രീവിട്ടുചിത്തപുലനന്ദനകൽപ്പവല്ലേം ശ്രീരംഗരാജകരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ബോധാമനന്യശരണശ്ശരണം പ്രപദ്യേ നീളാതുംഗസ്തനഗിരിതടേ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സംശ്രുതിസദസിരസിദ്ധമധ്യാപയന്തി സോച്ചിഷ്ടായാം സൃജനികലിതം യാബലാകൃത്യപുങ്ക്തേ ഗോദാകൃശേനമിതമിതം ഭൂയേവാസു ഭൂയാ അന്നവയൽ ബുധവയാണ്ടാലരംഗർക്ക് പണ്ണു തിരുപ്പാവീവൽവതിയം ഇന്നിശയാൽ പാടിക്കൊടുത്താ നട്ടാമാളി പൂമാളി തൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത സുടർ കൊടിയേ തൊൽപാവൈ പാടിയൊരു വല്ലവൺവളയായി നാടിനീ വേങ്കടവറ്റന്ന വിധിയെന്ന ഇമ്മാത്തം ണവേ ചെയ്യപ്പെടുകയാണ് എമ്പെരുമാൻ തന്ന അടിയാറുകളിടത്തിൽ ഇരുക്കൂടിയതാണ് ഒരു നിർഹേത് കൃപാ കടാക്ഷത്തിനാലെ ആണ്ടാൾ അരുളി ചെയ്തതാണ് திருப்பாவை பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நான்காவது பாசுரம் ஆழிமலை கண்ணா. உபய விபூதியான சர்வேஸ்வரன் இங்கே கிருஷ்ணனாய் வந்து தன்னை தாழவிட்டு பெண்கள் சொல்லும் வேலைகளை செய்யக்கூடியவனாய் இருக்கின்ற பகவானை, அவர்களுடைய அபேட்சிதங்களை நிறைவேற்றக்கூடியவனாய் இருக்கின்ற எம்பெருமானை பார்த்த தேவர்கள் எல்லாம் அவர்களும் கிருஷ்ணனுடன் சேர்ந்து கொண்டு அனுகிரகம் செய்கிறார்களாம். திரவந்தி தைத்தா பிரணமந்தி தேவதா நஷந்தி ரக்ஷாந்தி அபயாந்தி சாரய யத்கீர்த்தனாத் ரூபகேன மமாத்து மாங்கல்ய விவர்தயே ஹரிஹி. எவனை துதிப்பதால் அசுரர்கள் ஓடி விடுகின்றனரோ, தேவர்கள் வணங்குகிறார்களோ, அரக்கர்கள் அழிகின்றனரோ, எதிரிகள் தூரே செல்கின்றனரோ, அந்த ஹரியானது தனது ஆச்சரியமான உருவத்தைக் கொண்டு எனக்கு மங்களங்களை செய்யட்டும் என்று பிரார்த்திக்கிறார். சபுருஷம் அபிவீட்சதா சகஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபரகம் அந்யனாம் ந வைஷ்ணவானாம். பாசகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான யமபடர்கள், அப்பேற்பட்டதான தன்னுடைய தூதனை பார்த்து யமதர்மராஜா கையை அசைத்து கிட்டக்கை அழைத்து அவனுடைய காதிலே ரகசியமாக சொல்லுகிறானாம், மதுசூதனனை சரணமடைந்தவர்களை அணுக வேண்டாம், நான் அவர்களைத் தவிர மற்றவர்களுக்குதான் பிரபு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இல்லை என்கிறானாம். அப்பேற்பட்டதான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானியே உபாயம் உபேயம் என்று இருக்கக்கூடியவர்கள். அந்த குலத்திலே பிறந்ததான ஆண்டால் நான்காவது பாசுரத்திலே ஆயுமலை கண்ணா என்று சம்போதனமிட்டு அழைக்கிறார் எம்பெருமானை. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேன் ஆழியல்வுக்கு முகந்து கூட தேரி ஓழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து ஆழியந்தோளுடைய பற்பநாதன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாதாவே தாங்கும் முதைத்த தரமழை போல் வாழ உலகினில் பேசினாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். சமுத்திர இவ காம்பீரியே பாபானாம் வா சுபானாம் வா வதார்காணாம் ப்ளவங்கமா காரியம் கருணமார்யேன நகச்சின்னாபராஜ்யதி. பிராட்டி வானரனிடத்திலே சொல்கிறார், ஹே வானரா, பாபிகளாக இருந்தாலும் சரி புண்ணியம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி யாரையும் வதம் செய்யக்கூடாது, குணவானாக இருந்தானால் அவனுக்கு கருணை காட்ட வேண்டும், அபராதம் செய்யாதவர்கள் எவரும் இல்லை, பகவான் சிருஷ்டி சம்ஹாரம் முதலிய காரியங்களை பிரம்மருத்ராதி தலைகளில் வைத்தும் தக பச என்பதை யமாதிகளின் தலையில் வைத்தும் உன்னுடைய தலையிலே பர்ஜன்யத்தை வைத்து எங்களை குளிர வைக்கிறான். அப்படிப்பட்டதான ஆழிமழை கண்ணா கொண்டு நீரவேல் ஆகாசாற்பதிதம் கோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி. புண்ணியம் செய்பவர்களுக்கு வரிசிக்க வேண்டும், பாவம் செய்பவர்களுக்கு வரிசிக்க கூடாது என்று பேதமில்லாமல் இருப்பது போல இந்த மழையானது எல்லா இடத்திலையும் மேடு பள்ளம் எல்லா இடத்திலையும் வரிசிக்கிறது. அப்படி சீதா பிராட்டி தன்னை கொடூரமான வார்த்தைகளால் ராட்சசிகள் திட்டுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஹிதத்தையே உபதேசம் பண்ணாளா? பாழியல் ஒக்கு சிறு சிறு ஜலாசயங்கள் இல்லாமல் சமுத்திரத்தின் நடுவில் புக வேணும். முகாந்து கொடு ஆர்த்தேரி மணலுடன் இளங்கொலி நீர் பெறும் பௌவம் மண்டியுண்ட என்கிறபடி ஆர்த்தி நாட்டார் எங்கள் விடாய்கள் தீரும்படி மின்னி முழங்கி வில்லிட்டு பிராட்டியை கண்ட அனுமன் எப்படி சப்தித்துக் கொண்டு வந்தாரோ அப்படி போகமேகஸ்வன கிருஷ்ணா என்பது போல பெருவெள்ளம் போலவும் மேகம் போலவும் முழங்குபவனாக கண்ணன், அதை கேட்டு நாங்கள் ஒரு காரியமும் செய்யாமல் விண்ணீல மேலாப்பு விரித்தாக்கோள் திருவிக்கிரமாவதாரத்தை கண்டார்கள் காணுந்தோறும் தொலைவன் நான் என்று அவன் துவனியும் வடிவும் கொண்டு ஏறி சமுத்வகந்தலீலாதிபாரம் வரிதரந்த மகத்து சிருங்கேஷு மகீதரானா விஸ்ரம்ய விஸ்ரம்ய புனப்பிரயாந்தி. மிகுந்த நீரை சுமப்பவையாய் நாரைகளை உடையவையாய் முழங்குபவையான மேகங்கள் மலைகளின் உயரமான இந்த உச்சிகளிலே கர்ப்பிணிகள் போல தங்கி தங்கி மறுபடியும் செல்கின்றன. ஊழி முதல்வன் சிருஷ்டியில் இவை நன்மை இவை தீமை என்று பார்ப்பது போல படைப்புக்கு முன்பு எல்லோரையும் பார்த்து ஐயோ என்பது போல உருவம் போல் மெய்கருத்து தன்னை போன்றே ஜெகத்தை சிருஷ்டிக்க செய்ய வேண்டும் என்று பார்த்து பிராட்டி அதை கண்டு விழிக்க விழிக்க பார்ப்பது போல ஒக்குமம்மா அன் உருவம் அப்படி சிருஷ்டி பண்ணினானாம். பாழியந்தோளுடைய பாகுச்சாயாம் எந்த மகாவிஷ்ணுவனுடைய தோள்கள் தோள்களின் நிழல்களிலே உலகெல்லாம் ஒதுங்குகிறதோ பத்மநாபன் கையில் ஆழிவோல் மின்னி சிருஷ்டிக்கு முன்பே திருநாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்த விஷ்ணுவனுடைய கையில் மின்னுகின்ற உனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று முதலில் கொண்டாடின நீ ஆழிவோல் மின்னி பலம்புரிவோல் நின்றதிர்ந்து சகோஷோதார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானிவ்யதாரயதி அவத்தபிருதிவீம் செய்வ துமுலோ வெணுநாதயன்னே. ஆகாசத்தையும் பூமியும் எதிரொலிக்கச் செய்ததான சங்கநாதம் திருதராஷ்டிரனின் புத்திரர்களுடைய ஹிருதயங்களை நன்றாக பிளந்து அப்பாஞ்சதன்யமும் பல்லாண்டே என்று கொண்டாடும்படியாக தாகாண்டே நோன்பில் நின்று உபக்கிரமித்து விளம்பமாகாமல் காத்து சாருதம் உதைத்த பெருமாள் கடைக்கன் பார்க்கும் பொழுது பெருமாள் பார்த்தபின் பராக்கிரமிக்குமா போலே அபராஜிதம் ஆலிகம் தம் இவாகாசம் அவஷ்டவ்ய மகத்தனுகு. எவராலும் ஜெயிக்கப்படாதவனும் ஆகாசத்தை அலாவி நிற்கும் பெருமில்லை அழுத்தி பிடித்துக் கொண்டு நிற்பவனுமான ராமனை அந்த ராவணன் பார்த்தான். சாந்தமென்னம் வெள்ளாண்டான் தன்னை சரமலை போல் அதோராம் மகாதேஜா தனுராதாய வீரியவான் பிரவிஸ்வ ராட்சசம் சைன்யம் சரவருஷம் பவருஷா. அதற்கு பிறகு மகாதேஜஸ்வியான வீரியவானுமான ராமன் வில் தாங்கி ராட்சச சைன்யத்தில் உள் புகுந்து சரமழை பொழிந்தான். அதுபோல் பிரதிகூலர் அனுகூலர் என்று இல்லாமல் ஆங்களும் மார்கழி நீராட ஊரார்க்கு நாங்கள் கூறியது போல் நோன்பு நூற்று உன் சம்சலேஷத்தை அடைந்து மகிழ்ந்து நீராட வேண்டும் என்கிறார். சத சர்வ குணோபேதா கௌசல்யானந்தவர்தனா சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன ஹிமவானிவ. கௌசல்யைக்கு ஆனந்தத்தை வளர்க்கும் அந்த ராமன் எல்லா குணங்களும் நிறைந்தவன், காம்பீரியத்தில் நெஞ்சின் ஆழத்தில் சமுத்திரம் போன்றவன், தைரியத்தில் உறுதியில் ஹிமவானை போன்றவன் பகவானுடைய அழகிய குணக்கடலில் புகுந்து அனுபவித்து அக்கடலை உள்ளே அடைச்சிக் கொண்டு உலகம் வாழப்படுகின்ற ஆச்சாரியர்கள் மேகம். மேகம் மழை பெய்து உயிர்களை காப்பாற்ற வானப்பரப்பெங்கும் திருவது போல் நல்ல ஆச்சாரியர்களும் பகவானின் அதிசயங்களை பரப்புவதற்காக உலகமெல்லாம் சஞ்சரிக்கிறார்கள். வருஷ தேவதை அடியேனுக்கு கிஞ்சித்காரம் பண்ண நியமித்தொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க இவர்களும் அவனுக்கு கைங்கரியம் நியமிக்க பகவத்காருண்ய வருஷம் வருஷிக்க வேணும். பகவத் குணாமிரத வருஷங்களான ஆச்சாரியவதம் நிர்வகிக்க வேணும். பகவத் குணாமிரத சாகரத்திலே உள்ளே அவகாகித்து எல்லா குணங்களையும் புத்திஷ்டமாகும்படி பண்ண வேண்டும். சிருஷ்டின்முகனான ஈஸ்வரனுடைய திருமேனியைப் போல காருண்ய சிருஷ்டின்முகனான உன் திருமேனியிலும் ஏறுபாடு வேண்டும் என்று ஆழிமலை கண்ணா என்று பிரார்த்திக்கிறார். ஆழிமலை கண்ணா, பறவை காந்திகள் அர்ஜன்ய தேவதையை பிரார்த்திக்கலாமா என்றால் இவர்கள் எந்த பிரார்த்தனையும் செய்யவில்லை. மகாபாகவதர்களான இவர்கள் மனதில் நினைத்த உடனேயே பிரணமந்தி தேவதாகி தேவாபலிமாதகந்தி என்றபடி தேவாசுரர்கள் எல்லோரும் பாகவதர்கள் இடத்திலே அபசாரம் ஏற்பட்டு விடுமோ என்று பயத்துடன் இருப்பவர்கள். அப்படி இங்கே பர்ஜன்ய தேவதையாவன் ஓடி வந்து வினயத்துடன் நான் என்ன ஏவல் தொழில் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். மேகமானது மழையை தவிர வேறு எதை செய்ய முடியும்? இதை கேட்காமலேயே செய்யலாமே என்றால் தான் இவர்களுக்கு ஒரு கைங்கரியவரன் என்ற பெயர் பெற வேண்டும் என்பதால் கேட்டானான். ஆகையால் மழை பெய்ய நியமித்தார்கள் என்பது சிலர் அனுபவம். மேலும் அவனே வந்து கேட்டாலும் இவர்கள் ஏன் தேவதாந்தரத்தை ஏவ வேண்டும் என்றால் ஒருவர் அடக்கத்துடன் கேட்கும் போது அதை தட்ட முடியாமல் சம்மதித்தார்கள். அதற்கு நோன்பை நிறுத்தி விடலாமே, அப்படி செய்தால் கண்ணனோடு இவர்கள் சேராதபடி இடையர்கள் நோன்பை நிறுத்தி விடுவார்கள். நோன்பிற்கு முன்பே மழை பெய்தால் இடையர்களால் மழை வந்து விட்டது, இனி நோன்பு வேண்டாம் என்று விரதம் தடைபடாதா என்றால் தேவதைகளே இவர்களுக்கு பயந்து வேலை செய்யும் பொழுது இடையர்கள் இடையூறு செய்ய மாட்டார்கள். ஆகையினாலே மேலே பனித்தொலைவிலே என்றும் சொல்லப்போகிறாள் ஆண்டாள். இங்கே சில ஆச்சாரியர்கள் நோன்பை கண்டு மகிழ்ந்து பெய்யும்படி பிரார்த்திப்பதாகவே அனுபவிப்பார். ஆனால் ஆண்டாள் மேகமே என்றோ பர்ஜன்ய தேவதையே என்றோ அழைக்காமல் ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார். மழை என்பது கண்ட வருஷம் மண்டல வருஷம் என்று பல வகை உள்ளது. நாடெல்லாம் பெய்து தீங்கின்றி செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்றால் மண்டல வருஷம் பெய்ய வேண்டும். அதற்காக வருஷம் என்றால் மழை, மண்டல வருஷம் பெய்தால் நாடு செழிக்கும் என்பதற்காக அதற்கு நிர்வாகக்கனான எம்பெருமானை ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார் ஆண்டாள். மழை என்று சொல்லக்கூடிய பர்ஜன்ய தேவதைக்கு அதிபதி வருணன். அவனுக்கு நிர்வாகக்கன் இந்திரன் என்பதுதான் சரி. அதற்கு காரணம், ஒரு சமயம் கிருஷ்ணன் இடையர்களிடத்திலே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது இந்த கோவர்தன மலைதான், அதனால் இதற்கு பூஜை பண்ணுங்கோ என்று சொன்னான். வருஷயன் ஜம்பூனி சர்வதா பிரஜாஸ்தைரே பிரசித்தந்தி மகேந்திர கிங் கரிஷ்யதி என்று. இந்திரன் எதுவும் செய்யாத போது இந்திர பூஜை எதற்கு? இதனால் சிமம் கொண்ட இந்திரன் மேகங்களை ஏவி மழை பொழிய வைத்தான். இங்கே எம்பெருமான் அச்சேதனமான மழையை ஆராதிக்காமல் அதற்கு அந்தர்யாமியான தன்னை ஆராதிக்கும்படி செய்து கொண்டார். இங்கே இந்திர பூஜையானது தேவதாந்தர பூஜையும் தடுக்கப்பட்டது. அதுபோல் ஆழிமலை கண்ணா என்று பர்ஜன்ய தேவதையை அழைக்காமல் அந்தர்யாமியான பகவானையே அழைத்தால் ஆண்டாள். தபாம்யகம் வருஷம் என்று பகவான் கீதையை தன்னை மழைக்கு நிர்வாகனாக அருளி செய்துள்ளான். எம்பெருமானுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் சரீரம் போல் மேகமும் ஒரு சரீரம், அதனாலேயே உருவம் போல் மெய்கருத்து என்கிறார். ஆண்டால் மேகமே எம்பெருமானே என்று சொல்லாமல் பொதுவாக ஆழிமலை கண்ணா என்று ஏன் சொன்னார்? கோபர்கள் பர்ஜன்ய தேவதையை அழைப்பதாக நினைத்துக் கொள்ளட்டும் என்பதற்காக. அதற்கு காரணம், பெரியோர்களுக்கு படிந்து நடக்கும் வயதை உடையவர்கள் ஆயர் சிறுமியர்கள், அதனால் அவர்களுடைய பறவை காந்தியத்திற்கு ஒரு குறையும் இல்லை. அல்லொன்று ஏன் இனநிலை காத்த அப்படி கண்ணனை மனதில் நினைத்துக் கொண்டு முன்பு நோப்பதால் இதை பிரதானமாக நினைக்கவில்லை. ஆயுதப்போக்கு முகந்து கொடுவார்த்தேரி சமுத்திர ஜலத்தில் நடுவில் புகுந்து பஞ்சுபோல் வெண்மேகமான நீ ஜலத்தை சுமந்து கொண்டு முழக்கத்துடன் மண்டல வருஷம் வருஷிக்க நடு வானத்தில் ஏறின உடனே கோபர்கள் எங்களை கொண்டாட வேண்டும் என்கிறார். ஊழி முதல்வன் சதுர்முக பிரம்மா கல்பந்தோறும் வெவ்வேறு ஜீவன், எல்லா கல்பங்களுக்கும் முதல் தனி வித்து ஸ்ரீமன் நாராயணன். அதனால் முதல்வன் உருவம் கருவை நிறம், பிரம்மனுக்கும் காரணமானவன் நாராயணன். ஆகையாலே ஊழி முதல்வன் பிரம்மன் இல்லை என்பதை தெரிவிக்கிறார். பத்மநாபன் இப்படி பிரம்மாவே சொன்னதை வால்மீகி பகவானும் வர்ணிக்கிறார். பத்மே திவ்யர்க்க சங்காசே நாபியாம் உத்தாத்யமாமபி ராஜாபத்யம் த்வயா கர்ம சர்வம் மயினிவேஷிதம். சூரியன் போல் பிரகாசிக்கும் தேவரீருடைய திருநாபி கமலத்தில் என்னை தோற்றுவித்து செட்டி காரியங்களை செய்யும்படி நியமித்துள்ளீர் என்கிறார். அல்ப வருஷ்டி அதிவிருஷ்டி இல்லாமல் நீ மழை பெய்திட நாங்களும் மார்கழி நீராக பிரதானுஷ்டானம் பண்ண வந்துள்ளோம் என்கிறாள் ஆண்டாள். மூன்றாவது பாசுரத்திலே பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் சதாச்சாரியர்கள், அவர்களை ஆசிரியத்தால் பலன் உண்டு ஞானம் கிடைக்கும் என்று சொன்னார். இந்த பாசுரத்தில் பிரத்யட்ச குரவஸ்துத்யாக என்று ஆச்சாரியனை துதித்து பிரார்த்திப்பதை அருளி செய்கிறார். ஆழி சமுத்திரமே ஞான வைராக்கிய காருண்ய கல்யாண குணக்கடலே மழைக்கண்ணான வாங்மய வருஷ நிர்வாகனே சர்வதந்திர சுதந்திரனே ஒன்று நீ கைகரவேல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியே சிஷ்யன் பிரார்த்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் கிருபையா நிஸ்பிருகோபதே என்றபடி அனுகிரகிக்க வேண்டும். சுவேதகேதுவிற்கு அவனது ஆச்சாரின் வேதாந்த உபதேசம் செய்யவில்லை, அதுபோல் விட வேண்டாம், எல்லாவற்றையும் உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆழியொழில் புக்கே உபனிஷத் என்ற பெருங்கடலில் முகந்து சீக்கிரமாக விஷயத்தை தெரிந்து கொள்ளும்படியாக விஞ்ஞான சக்தியை கொடுக்க வேண்டும். சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரசித பூரிஜனானுகிரகேத்தம் என்றபடி ஆர்த்தி ஆசா மதங்கஜ கணான் கவிதார்த்திக சிம்மநாதா என்றபடி கர்ஜித்து ஏறி ஆச்சாரிய பீடத்திலே அமர்ந்து ஊழி முதல்வன் அஜித விசிஷ்டான் கிருபா காத்துபாயதே என்றபடி மகாகாருணிகனான எம்பெருமானை போல அனுகரிக்கப்பெற்றோமே என்று பூரித்த வேணியால் ஆழிவோல் மின்னி ஞானஜோதிஷை பரத்தி வளம்பொறிவோல் நின்றதிருந்து காதுக்கு இனிமையான மொழிகளை பொழிந்து சரமழிவோல் பெய்திடாய் வாத வருஷத்தை செய்வீராக நாங்களும் மார்கழி நீராட தேவரீர் உபதேசித்தபடி ஆன்மீக கிரந்தத்தை செய்வித்து தனுர்மாசாராதனம் வரை ஸ்நானமூலா கிரியா சர்வாக என்றபடி ஸ்நானம் முதல் எல்லா நித்தகர்மானஸ்தானம் பண்ணும் எங்களை பார்த்து மகிழ வேண்டும் என்று ஆச்சாரியனை பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே அந்தர்யாமியான பகவானையும் ஆச்சாரியனையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கவிதார் சிம்மாய் கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமத்தே கோதாயை நம.